శ్రీమాన్ వెంకటనాచార్య కలితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిపత్తాం సదాహృది అస్మత్ గురు పరంపరాయే నమః. இப்போ ஆஸ்கர வேதாந்தியனுடைய சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணினார். பாஸ்கர வேதாந்திகள் சொன்ன ஔபாதிக பேதாபேதவாதம், ஔபாதிக பேதாபேதவாதத்தை கண்டனம் பண்றாங்க. இந்த ஔபாதிக பேதாபேதவாதம்ன்றத பத்தி நிறைய சொல்லிவிட்டோம். அது எப்படியானாலும் பொருந்தாது அப்படின்ட்டு போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ யாதவ பிரகாஷாருடைய பட்சத்தை கண்டனம் பண்ற. பொதுவா ஒரு நமக்கு வந்து பிரம்மசூத்திர வியாக்கியானங்கள் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. ஒரு முறை பையம்பாடி சுவாமி சிவசாங்காச்சாரிய சுவாமி ஒரு உபன்யாசத்தை சாதிச்சார், பிரம்மசூத்திரங்களுக்கு 96 பாஷ்யங்கள் இருக்குன்னு சாதிச்சிருக்கார். அதுல எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கிடையாது, ஏதோ இருக்கு. அது அத்தனையும் பிராச்சீன கிரந்தங்கள்ல எதுவும் நமக்கு கிடைக்கல. அதனால ஒரு கிரமத்துலதான் பார்க்கணும் அப்படிங்கிறார் குத்திமங்கலம் சுவாமி. இதுல வந்து நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகூலமா எது எது இருக்குது அப்படின்னு. ஆனால் அவ்வளவு இருந்தாலும் ஏன் நஷ்டமா போயிடுத்து? பிராச்சீன கிரந்தங்கள்லாம் இப்ப வேதம் இருக்கு. வேதமானது அனாதிதனாச்சேஷா வாகசுலுத்தா சயம்புவான்ட்டு வேதமானது எப்பொழுதும் இருக்கு. அந்த வேதத்தை எல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா, நித்தியமா இருக்குன்னு சொல்றோம். ஆனால் அதுலயே நிறைய போயிட்டு இருக்கு. சாமவேதத்துக்கு சகஸ்திர சாகைன்னு பேரு. 1000 சாகையில இப்ப இருக்கிறது 3 சாகைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால இது ஏன் இது மாதிரி நஷ்டமாச்சு அப்படின்னு கேள்விலாம் வரும். இதுல வந்து போதாயனம்னு ஒரு மகிழ்ச்சி, உபவருஷன்னு இன்னொரு மகிழ்ச்சி. இவா ரெண்டு பேரும் பூர்வீமாம்ச உத்தரமீமாம்ச ரெண்டுத்துக்கும் வித்திகாராளா இருக்கா. இதுல வந்து உத்தரமீமாம்ச வேதாந்தம், அதற்கு வித்திகாரர் போதாயினர். பாஷ்யக்காரரே சாய்க்கிறார், பகவத் போதாயனாம் தீர்ணாம் பிரம்மசூத்திரவத்தின் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷு அப்படின்னு பிரதிஜை பண்றக்க எம்பெருமானாரே ஸ்ரீபாஷ ஆரம்பத்திலேயே. அதனால போதாயனம் சாதிச்ச விருத்தி அது அது அந்த மதத்துக்கு அனுதாரம் தான் நான் வந்து பாஷ்யம் பண்றேன் அப்படின்னு தான் எம்பெருமானார் சாதிக்கிறாரு. அது மாதிரி உபவருஷம் என்ன பண்றேன்னா பூர்வீமாம்சா சூத்திரங்களுக்கு விருத்தி பண்றேன், அவருக்கு அது விருத்திகாரன் பேர் பூரணிமாம்சையில. எது ஒரு கிரமம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்ச ஹிருதய கிரந்தம் ஒண்ணு இருந்தது. அதுல வந்து இத மாதிரி உபவருஷர் போதாயனுடைய சிஷ்யர், அவர் தான் இந்த போதாயன விருத்திய சங்கிரகம் பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கால சுவாமி கூடார்த்த சங்கிரகத்துல ஸ்ரீபாஷ வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கேதாம். எது பிரபஞ்ச ஹிருதய கிரந்தம்னு ஒரு புஸ்தகமா அதுல எழுதியிருந்தான். அது இந்த உபவருஷன்றவர் யாருனாக்க இவரும் வந்து பிரித்திகாரரா இருக்க, இவர் தான் போதனாயினர் அப்படின்ற மாதிரி பூர்வீமாம்சா உத்தரமீமாம்சா இது ரெண்டுத்துக்குமே விருத்தி பண்ணினவர், விருத்தி கிரந்தத்தை பண்ணவர் உபவருஷன் தான் அப்படின்னு சங்கராச்சாரியார் வந்து அவருடைய சாங்கர பாஷ்யத்துல சொல்லிருக்காரு. ஆனா இது ரெண்டுமே கிடைக்கல. சில வாக்கியங்கள் தான் அங்கங்க எல்லாம் வந்து விருத்திகாரருடைய வசனம் அப்படின்ட்டு சிலதெல்லாம் சொல்றாரு. எப்பெருமானாலே அங்கங்க உதாரிக்கிற அதே மாதிரி திரவிட பாஷ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த திரவிட பாஷ்யம்ன்றது என்னது அப்படின்னா அது வந்து சங்கர்ன்றவர் பண்ணினாரு, அதுக்கு பிரம்மநந்தின்றவர் ஒருத்தர். அவர் வந்து பிரம்மநந்தின்றவர் வாக்கியம்னு ஒரு புத்தகம் ஒரு கிரந்தம் எழுதியிருக்க, அது கூட பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் இல்லை, சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு அது வந்து வாக்கியம்ன்றது இது பாஷ்யம், அது அதுக்குதான் திரமண பாஷ்யங்காரன் பண்றக்கே அப்படின்ட்டு இருந்தது. அது கூட நஷ்டமா போயிடுச்சு. ஆனா அங்கங்க எம்பரமான வாக்கியக்காரன் சதாக வாக்கியக்காரகா அப்படின்னு சாதிக்கிற இத மாதிரிலாம் இருந்தது. இதுல வந்து நம்ம எம்பெருமானாருக்கு இந்த வாக்கிய கிரந்தம், அப்புறம் திரவிட பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி, அதே மாதிரி போதாயனுடைய ஸ்ரீசூக்தி, இதெல்லாம் வந்து அனுகூலமா இருக்குது, அனுகூலமா இருக்கு. ஆனா பிற்காலத்துல வந்து சங்கராச்சார் வந்த அவர் என்ன பண்ணாருன்னா பௌத்தால கண்டனம் பண்ணணும், பௌத்தால கண்டனம் பண்ணணும். ஏன்னா இந்த பௌத்தால் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த பின்னாடி வரப்போறது, பின்னாடி விசாரம் எல்லாம் பண்ண போறார். பர்த்து பிரபஞ்சர் அப்படின்னு உத்தர், அவர் தான் அத்வைதிகளுக்கு முன்னோடி மாதிரி. அவர் என்ன பண்றாருனாக்கா நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம்னு சொல்லப்பாரு, அதெல்லாம் வரப்போறது 40-43 ஸ்லோகத்துல வரும். அதெல்லாம் அவர் சொன்னதே சங்கராச்சாரிய கண்டனம் பண்ற, அதே மாதிரி பௌத்தால் ரொம்ப கண்டனம் பண்றக்கா அவரை, வைதிகாலே கண்டனம் பண்றக்கா, பௌத்தாலும் கண்டனம் பண்றக்கா. அந்த பௌத்தால கண்டனம் பண்றதுக்கோசரம் தான் மண்டல மிஸ்ரர்னு ஒருத்தர், அவருக்கு பிற்காலத்தில் சுரேஸ்வராச்சாரியர் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து பிரம்ம சித்தின்னு ஒரு கிரந்தம் பண்றக்கார், அதுல அவருக்கு ஒரு வாதம் சொல்றாரு. சங்கராச்சாரியரோ இவா அத்தனை பெரிய கண்டனம் பண்ற அவித்தியை அப்படின்றத வச்சுட்டு அவர் கண்டனம் பண்றாரு. அவர் சொல்ற விஷயத்த பாஸ்கரர் கண்டனம் பண்ணார். இப்படி ஒரு கிரமமா போறது அது. இதுல வந்து உபாதி அப்படின்னு நினைச்சே பார்த்தோம், உபாதின்றத ஒண்ணு ஒத்துன்னு இருக்காவா, அதுக்கு வந்து மாயை அவித்யை அப்படின்னா அதுக்கு பேரு, ஆனால் உண்மையா இருந்தது அதுதான் பிரகிருதி அப்படின்னு கொண்டு வரணும் அவா பட்சத்துல, அதுதான் பிரகிருதி. அது அந்த பிரம்மத்துக்கும் பிரகிருதிக்கும் பேதம் இருக்குது அபேதம் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் சர்வாத்தனா அபேதம்தான் அப்படின்னு சொன்னார். அது பேதமானது ஔபாதிகமா இருக்குது, அபேதமும் சுவாபாவிகமா இருக்குது அப்படின்னுட்டு பாஸ்கர வேதாந்தியனுடைய அபிப்பிராயம். ஆனால் அததான் நிறைய தோழம் சொல்லி கண்டனம் பண்ணிட்டோம். இப்ப யாதவ பிரகாஷா என்ன சொல்றா அப்படின்னாக்க, பிரம்மத்துக்கு மூணு சக்தி இருக்கு, அந்தந்த மூணு சக்தியை கொண்டு சேதனமாக அச்சேதனமாக ஈஸ்வரனாக பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு சொல்றாரு. இப்படி மூணு விதமானது சக்திகள், பிரம்மத்துக்கு மூணு சக்தி இருக்கு. ஒரு சக்தி சேதன சக்தி, இன்னொன்னு அச்சேதன சக்தி, இன்னொன்னு வந்து என்னன்னா ஈஸ்வர சக்தின்னு சொல்றார். ஈஸ்வரன் வேற பிரம்ம வேதமானது, அதனால பிரம்மத்திலேயே மூணு சக்திகள், மூணு சக்திகளும் பிரம்மத்திலேயே மூணு இடத்துல இருக்கு. அது இந்த மூணு சக்திகளும் இத மாதிரி சொல்றாங்க, அதுதான் இப்ப விரோதமா இப்ப சொல்ல போறோம். அவ என்ன சொல்றா அப்படின்னாக்கா யாதவ பிரகாஷா, இது வந்து மூணு சக்தி இருக்கு, அந்த மூணு சக்தியும் பிரம்மஸ்வரூபத்துல வியவஸ்திதமா இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால அது சுவாபாவிகமா ஒவ்வொரு இடத்துலயும் நிறையா இருக்கு, அது உண்மையா இருக்கு, உண்மையா இருக்கு, உண்மையா இருக்கிறதுனால அது என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வராது. நீ பாஸ்கர பட்சத்துல என்ன சொன்ன, சுவாபாவிகமா ஜீவனும் பிரம்மமும் அபேதம் அப்படின்னு பாஸ்கர பட்சத்துல இருக்குது. அதுல நம்ம தோழர் என்ன சொன்னோம், அப்ப சுவாபாவிகமா இருக்குன்னு சொல்லிட்டாக்கா ஜீவ தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வந்துருமே, அதனால ஜீவனுக்கு என்னென்ன தோஷமோ அதெல்லாம் பிரம்மத்துக்கு இருக்கு அப்படின்னு வந்துட்டுதான் நேர்த்திதான் நிறைய தோஷம் சொல்லணும். இப்போ யாதவ பிரகாச பட்சத்துல என்ன இருக்குது? யாதவ பிரகாசத்திலையும் யாதவ பிரகாச பட்சத்துல கூட நீ வேதாபேதத்தை வச்சுட்டு இருக்க, வேதமும் சத்தியம்ன்ற, அபேதமும் இருக்குது அப்படின்னு நீ சொல்ற. இப்ப அபேதம் சத்தியம் நீ சொல்லிட்டியே, அப்போ அபேதம் இருக்கிறதுனால யாதவ பிரகாச பட்சத்திலையும் தோஷம் வந்துருவீங்க. உன்னால அது சமாதானம் சொல்ல முடியுமா? ஏன்னா பிரம்மம் அதுக்கு மூன்று சக்தி, அந்த மூன்று சக்தி தான் சேதனமாக அச்சேதனமாக ஈஸ்வரனாக மாறுதுன்னு சொல்றேன். அதெல்லாம் வியவஸ்திதமா இருக்குது அப்படின்னு சொல்றேன். வியவஸ்திதமா இருக்குன்னு நீ சொல்லிட்டியானாக்க அப்போ பிரம்மஸ்வரூபத்துல தான் அது இருக்குது, பிரம்மஸ்வரூபத்திலேயே இருக்குன்னு சொன்னாக்க அப்ப சேதனகத தோஷமோ அச்சேதனகத தோஷமோ அத மாதிரி ஈஸ்வரகத தோஷமோ எல்லாம் பிரம்மத்துலதான் இருக்குன்றதுனால அந்த பிரம்மத்துக்கே தோஷத்தை நீ அங்கீகரிக்கிறதா ஆகட்டும். அப்படி ஆகிடுத்துனாக்க அது திருப்பி திருப்பி அவளுக்கு என்ன தோஷம் சொல்றோமோ அதே தோஷம் தான் உன் சித்தாந்தத்திலேயே வரும். அதனால இந்த யாதவ பிரகாச பட்சத்தை எப்படி அங்கீகரிக்க முடியும்? இன்னொன்னு, யாதவ பிரகாசன்றவர் எம்பெருமான் காட்டுல கொஞ்சம் பெரியவர், சமகாலிக்க பெரியவரை தவிர்த்து ஒரே காலத்துல ரெண்டு பேர் இருந்திருக்கா. அதனால அவர் பாடம் சொன்னதுன்னா இவர் கேட்டிருக்கார் எம்பெருமான. இப்படி கேட்டிருக்கிறதுனால எம்பெருமானாருக்கு அவ்வளவு கோபம் அவா பட்சத்துல, யாதவ பிரகாச பட்சத்துல அவ்வளவு கோபம் எம்பெருமானாருக்கு இருக்கு. அதனாலதான் வேதாரசங்கிரத்துல என்ன படிச்சுட்டு தெரியுமா? பிரம்ம அஜான பக்ஷாதபி பாபியானயம் வேதாபேத பக்ஷா அப்படின்னு தூஷிக்கிறார் எம்பெருமானார். இந்த சங்கராச்சாரம் சொல்றே பிரம்ம அஜான பக்ஷம் அப்படின்னு ஒத்துட்டு இருக்க, பின்னாடி கல்யாணம் பண்ண போறோம், அதை காட்டிலும் இது ரொம்ப பாபியான, ரொம்ப நீச்சமான பட்சம், இது ரொம்ப நீச்சமான பட்சம், தாழ்ந்த பட்சம் இது, யாதவ பிரகாசனுடைய பட்சம் இது. அதனால இத சர்வாத்தனா அங்கீகரிக்கவே கூடாது. அவ நேர்மேல் விரோதி, சங்கராச்சாரியர் சொன்னது நேர்மேலா விரோதம் பண்றா. அதனால அவ வந்து பிரதிகூல சத்ருவா இருக்கான். பிரதிகூல சத்ருவை ஜெயிக்க முடியும், அனுகூல சத்ருக்குள்ள ஜெயிக்க முடியாது. தோல்வியோ இங்க வந்து இவ நம்மள மாதிரியே பேசிட்டு கடைசியில பேதத்தையும் ஒத்துப்பேன் அபேதத்தையும் ஒத்துப்பேன் பிரம்மஸ்வரூபத்திலேயே மூணு இருக்குது அப்படின்லாம் அவ சொல்றாப்பா. இதனால இந்த மாதிரி சொல்றதுனால இது சர்வாத்தனா தூஷிக்கணும், யாதவ பிரகாச பட்சம் சர்வாத்தனா தூஷித்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி எப்படின்னாக்கா அவ வந்து ஒரு வித மாதிரி சொல்ற. இப்ப வந்து நம்ம உடம்பு இருக்கு, அது பாஞ்ச பௌதிக உடம்பு, அஞ்சு பூதங்களால ஆன உடம்பு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பிருத்திவி தனித்தனியா பிரிச்சு பாருங்க, இது பிருத்திவி, இது ஜலம், இது வாயு, இது தேஜஸ், இது ஆகாசம் அப்படின்னு நாம சொல்ற லோகத்துல. இப்ப இது சொல்லும் பொழுது ஒவ்வொரு பூதத்திலையும் அம்சங்கள் இருக்கா இல்லையா? சாவயம் தான் அதெல்லாம் அவயவம் இருக்குது. ஒவ்வொரு அம்ச வஸ்துலையும் அவயவங்கள் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பூதங்கள்லயும் அவயவங்கள் இருக்கு. நீங்க பிருத்திவி அப்படின்னு எடுத்திருந்தா அதுல அவயவம் இருக்கு, ஜலம்னா அவயவம் இருக்கு, தேஜஸ்னா அவயவம் இருக்கு, வாயுன்னா அவயவம் இருக்கு. நமக்கு சாம்பத்துல அவளும் ஒத்துக்கிறா. இப்படி ஒவ்வொரு பூதங்கள்லயும் அவயவம் இருக்கு, அந்த பூதத்தை சேர்ந்த ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் அவயவங்கள் இருக்கு. வாஸ்தவ பதார்த்தம் பிருத்திவி பதார்த்தம்னா அது எத்தனையோ இருக்கு லட்சக்கணக்கா, அந்த ஒவ்வொரு வஸ்துகளையும் அவயவங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும் அதுல பரமாணு பரியந்தம் ஒத்துண்டுதான் ஆகணும். நம்ம கூட அணு உண்டுன்னு நம்ம சொல்றோம். அது என்னதுன்னாக்க ரசரேணும் திரை அணு கம் கண்ணுக்கு தெரியறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அணு நம்ம கூட ஒத்துருக்கோம். அதெல்லாம் அனந்தங்களா இருக்குது, எல்லையற்றதா இருக்குது. அதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரிதான் சத்து மாத்திரம்தான் பிரம்மான்றது. பிரம்மான்றது அன்மாத்திரம், சதைங்கிறது தான் பிரம்மம். ஆனா அதுக்கும் நிறைய பாகங்கள் இருக்குது, அவயவங்கள் இருக்குது. அந்த அம்சங்கள் தான் ஜீவன்கள் அப்படின்னு சொல்றோன்ற அப்பா. அதாவது சன்மாத்திர சுரூபமான பிரம்மம், அதுக்குதான் ஜீவன்கள்ன்ற ஒரு அம்சங்களா இருக்குது, பல அம்சங்கள். அது சுவாவமையவன் பேதத்தோட கூறினதா இருக்கு. ஜீவன்கள்லாம் பரஸ்பர பேதம் தான், பின்னங்களா இருக்கு, பரஸ்பர பின்னங்கள் இந்த ஜீவராசிகள். அது சுவாபாவிகமா பேதம் இருக்குது. அதனால சுவாபாவிகமா பேதம் இருக்கிறதுனால அவ வந்து ஔபாதிகமா தான் பேதம் இருக்குன்னு சொன்னான். ஔபாதிகமா பேதம் இருக்குன்றதுனால ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஜீவன் அர்த்தம் அவாருக்கு பாஸ்கர வேதாந்திகள் பட்சத்துல. அதனால அங்க தோஷம் சொல்ல முடியும். சங்கராச்சாரியரும் அஞ்ஞான கற்பிதங்கள் தான் ஜீவராசிகள், அதனாலையும் தோஷம் வந்துடும். ஜீவனுடைய தோஷம் பிரம்மத்துக்கு வந்துடும், பிரம்மத்தினுடைய கல்யாண குணம் ஜீவனுக்கு வந்துடும், அப்படி எல்லாம் சாங்கரியம் வந்துடும், சுவாவ சாங்கரியம் எல்லாம் வந்துடும். அதனால இது தோஷம் அப்படின்ட்டு சங்கராச்சாரியர் கண்டனம் பண்றாரு. ஆனா இவன் என்ன சொல்ற, எங்க பட்சத்துல இதமாதிரி கிடையாதோ இல்லையோ, அவித்யா கல்பிதம்னு சொல்லல, உபாதி கல்பிதம்னு நாங்க சொல்லறேன். அதனால உபாதி கல்பிதம் சொன்னாதான் அபேதமானது சுவாபாவிகம், அது பிரம்மத்திலேயே சேர்ந்துரும். அப்ப ஜீவன்கள் தான் பிரம்மம் தான் அப்படி அப்படின்ட்டு தோஷங்கள்லாம் சொல்ல முடியும் அவ பட்சத்துல. அத மாதிரி சுகதுக்காதிகள்லாம் வந்துடும், சுகதுக்காதிகள்லாம் வந்துடும். அதாவது ஜீவனுக்கு இருக்கிற சுகதுக்கங்கள்லாம் பிரம்மத்துக்கு வந்துடும் அப்படின்னா அவ பட்சத்துல தோஷிச்சனும். இப்போ சுவாமி என்ன, அவ யாதவ பிரகாச பட்சத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இங்க வந்து சுவாபாவிகமா தானே பேதம் இருக்குது, அதனால அங்கங்க இருக்குது. அத நான் ஏற்கனவே சொன்ன முடியும், மூன்று விதமான சக்திகள் இருக்கு பிரம்மத்துக்கு, அது சேதன சக்தி, அதேதன சக்தி, ஈஸ்வர சக்தின்னு இருக்குது. அது அங்கங்க வியவஸ்திதமா இருக்கு. ஒரே பிரம்மத்தினுடைய சுரூபத்துல சுவாபாவிகமா இருக்கிறதுனால எல்லாம் வியவஸ்தைகள்லாம் அது அதுக்கு அது. இப்ப நம்ம சித்தாந்தத்திலே உண்டு, இப்போ பிரம்மம் நேவயமம், அதுல அபிரசித்தமாக பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட நாம எல்லாம் பிரம்மத்தோட இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம சித்தாந்தம். அப்படி இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு ஜீவனுக்கும் தோஷம் வராதான்னு கேட்டாக்க, அப்படி கிடையாது. உடம்பு ஆத்மா, உடம்பும் ஆத்மாவும் சேர்ந்துதான் இருக்குது. ஆனா உடம்புடைய தர்மங்கள் ஆத்மாவுக்கு வராது, ஆத்மாவுடைய தர்மங்கள் உடம்புக்கு வராது. இது தர்மங்கள் வியவஸ்திதங்கள் சுபாவங்கள்லாம். அதனாலதான் நான் இந்த உடம்புல இருக்கேன், இந்த உடம்புல நான் இருக்கிறதுனாலதான் இந்த உடம்பு, உடம்புல இருக்கிற வாகிந்திரியம் பேசுறது, கை இந்திரியம் காரியம் பண்றது, கால் இந்திரியம் நடக்கிறது, அத மாதிரி கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, இப்படின்னு சொல்றோம். இந்த உடம்புல ஜீவனே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த கண்ணு இருக்குது, இருக்கு, அது பேசட்டுமே, காது கண்ணு வந்து பாக்கட்டுமே, காது வந்து கேட்கட்டுமே, ஏன் கேட்கல, ஏன் வேலை செய்யல அப்படின்னா, அதாவது இந்த உடம்புல நாம இருக்கிறபடியும் சொன்னா அது பண்ணும். அதனால உடம்புக்கு அதிர்ஷ்டாதாவாக இந்த ஜீவன் இருக்கான். இந்த ஜீவனுடைய தர்மம் தனி, அதனுடைய தர்மம் தனி. அந்த தர்மங்களை கூட, அதாவது இந்திரியங்கள்லாம் கூட அதிஷ்டானம் பண்றவன் ஆள்றவன்றது ஜீவன், அவ்வளவுதான். மத்தபடி அதனுடைய தர்மம் இவனுக்கு வராது, இவனுடைய தர்மம் அதுக்கு வராது. அப்ப நாம வந்து இந்த உடம்புல இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இந்த உடம்ப அந்த ஜீவ தர்மம் வந்துருந்ததுனாக்க, அப்ப ஜீவன் வந்து இல்லாட்டா கூட உடம்புக்கு ஞானம் வந்துடணும். ஆனா அது மாதிரி இல்லையே லோகத்துல, அது மாதிரி இல்லை, அப்படிதான் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம அத மாதிரி சமாதானம் சொல்றோம். இப்ப இவன் அதே மாதிரி ஒரு சமாதானம் சொல்ற, ஜீவன் ஆத்மா பரமாத்மா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பேதம் இருக்குது, அது சுவாபாவிகமா இருக்குது. ஆனால் பிரம்மத்திலேயே சக்தியா இருக்குது, அதனால அது வியவஸ்திதம். அதனுடைய தர்மம் அதுக்கு வியவஸ்திதம், இதனுடைய தர்மம் இதுக்கு வியவஸ்திதம். அதனால தோஷம் எல்லாம் வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். அத வந்து பாஸ்கர பட்சத்துல அந்த மாதிரி வாழ்த்து பிரயோகிக்கும் ஔபாதிகம் தான பேதம் சொன்னோம். இங்க சுவாபாவிகமான பேதம் ஒத்துடவே அதனால இந்த தோஷங்கள்லாம் வராது அப்படின்னு அவ சொன்னான். அதற்கு பதில் என்ன சொல்றாருனாக்கா, அதுவே தவறு, அதுவே தவறு. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து எப்படி பேதம் சுவாபாவிகம் சொல்றீங்களோ அந்த மாதிரி அபேதம் கூட சுவாபாவிகம் நீங்க ஒத்துட்டு. எப்படி அப்படின்னா, அவ ஒரு உதாரணம் சொல்ற, சமுத்திர பேனதங்க நியாயம் அப்படின்னு சொல்ற. சமுத்திரம் இருக்குதே, அதுல அலை இருக்கு, கும்பல் கொப்பளங்கள்லாம் வருது, இதெல்லாம் நம்ம பார்த்துதான் இருக்கோம். அதனால இந்த குமிழ் கொப்பளிச்சின் வருது, அலை இருக்குது, இது எல்லாமே அதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரே சமுத்திரம் தான், ஒரே சமுத்திரத்துல ஜலம் இருக்கு, அதுல கொப்பளங்கள் குமிழ்கள் வருது, அத மாதிரி அலைகள் வருது அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப அந்த சமுத்திரத்துக்கும் அந்த குமிழ் இந்த மாதிரி அலைகள் இதுக்கு பேதம் இருக்கு, அபேதம் இருக்கு. அத மாதிரி பிரம்மஸ்வரூபத்துல இந்த ஜீவன் இருக்கான், அச்சேதனம் இருக்கு, இவைகள்லாம் சக்தி விசேஷம் தான். இது பேதமாவும் இருக்கு, அபேதமாவும் இருக்கு, ரெண்டும் சுவாபாவிகம் சொல்லிட்டாங்க. பேதமும் சுவாபாவிகம், அபேதமும் சுவாபாவிகம் அப்படின்னு அவன் சொல்லிட்டா. அப்படி சொல்றதுனால இப்போ ஒரே பிரம்மத்துல இந்த ஜீவன் இருக்குது, அச்சேதனமும் சுவாபாவிகமா இருக்குதுன்னு சொன்னாக்க, அப்ப அதனுடைய தோஷம் இருக்க வேண்டியதுதானே, அதனுடைய தோஷம் இருக்க வேண்டியதுதான் அது. ஏன்னா குமிழ்லையோ அலையிலையோ என்ன இருக்கோ அது சமுத்திரத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரே சமுத்திரத்துல தான் அப்படி சொல்றோம், அதனால அதுல இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா, அதனால அந்த தோஷம் இருக்குது. இன்னொன்னு, இப்ப நீ வந்து எல்லாம் சுவாபாவிகம் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்ட, பேதமும் சத்தியம், அபேதமும் சத்தியம், ஜீவனும் சத்தியம், அச்சேதனமும் சத்தியம், ஈஸ்வரனும் சத்தியம், பிரம்மமும் சத்தியம் சொல்றேன். பிரம்மமும் சத்தியம், நிர்வயமான பிரம்மத்துல இவைகள் மூணும் சத்தியமாக இருக்குது, வேதம் இருக்குது, அபேதம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. இது அத்தனை இருந்ததுன்னாக்க அப்போ இதனுடைய தோஷங்களும் சத்தியம்தானே, தோஷங்களும் சத்தியம்தானே. அது தோஷங்கள் சத்தியமா இருக்கிறதுனால அது பிரம்மத்துக்கு ஏன் வராம போகும், பிரம்மத்துக்கும் வந்துருந்தது எங்களை பார்த்து அந்த மாதிரி கேட்க முடியாது. நாங்க எப்படி நம்ம சொல்றோம், பிரம்மஸ்வரூபத்துல இல்லை, பிரம்மஸ்வரூபம் அகண்டம், அதை பிரிக்கவே முடியாது, அது தனியா இருக்கு நிறவயமா. நாம எப்படி இருக்கோம், பிரிக்க முடிய நம்ம ஜீவாத்தான் நிறவயமும் அணு அது. ஆனால் அதுல இந்த உடம்பானது பிரிக்க முடியாம இருக்கு, பிரிஞ்செடுத்தோம்னாக்க மரணத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அத மாதிரி பரமாத்மாவுக்கு நாம எல்லாம் உடம்பா இருக்கும், பிரிக்க முடியாம இருக்கும், ஆனால் சுவாவங்கள்லாம் வியவஸ்திதங்கள் அப்படின்னு சொல்றோம். நீ அப்படி சொன்னே, பிரம்மம் நிறவயமம், அந்த பிரம்மத்திலேயே இந்த மூணு சக்தியும் இருக்கு, இந்த மூணு சக்தியும் தனித்தனியா வியவஸ்திதமா இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. நீ எங்களை மாதிரி அபிருத்த சம்பந்தம் எல்லாம் நீ ஒத்துக்கல, ஷரீராத்ம பாவத்தை நீ ஒத்துக்கல, வேதமும் உண்டு அபேதமும் உண்டுன்ற ரெண்டுமே சுவாபாவிகம் இயல்பாவே இருக்குது அதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றேன். இப்படி சொல்றதுனால இது அத்தனையுமே பரஸ்பர விருத்தமா இருக்குதே, இந்த தோஷங்கள்லாம் அப்ப எல்லாமே சத்தியம் தானக்கா, அந்த தோஷங்களும் சத்தியம் தானே, அப்ப பிரம்மத்திலேயே அது சத்தியமான தோஷம் இருக்குது, அது அபாதிதமா இருக்குதுன்னு அர்த்தம். அனைத்துமே சத்தியம் உண்மைன்னு ஒத்துக்கிற சங்கராச்சாரியர் பரவாயில்ல, அவர் என்ன பண்ண, எல்லாம் பொய், பொய்யா இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு எதுவும் வராது அப்படின்னு அவர் சொன்னார். அதனாலதான் இந்த பட்சமானது இந்த யாதவ் பிரகாரருடைய பட்சம்ன்றது ரொம்ப விபரீதமான பட்சம். இது ஸ்ரீபாஷ்யத்துல மகாதீர்காதிகரமும் ஒரு அதிகாரம் இருக்கு. அது வந்து வைசேடிக மதத்தை கண்டனம் பண்ற அதிகாரம். வைசேடிக பட்சத்தை கண்டனம் பண்றதுக்கு போதும் வந்த அதிகாரம் அது. அது சொல்லும் பொழுது அங்க ஏழாவது சூத்திரம் அபரிக்கிராச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா அப்படின்னு சூத்திரம். அந்த சூத்திரம் சாதிக்கும் பொழுது சூத்திரகாரர் திருவள்ளுவம் அபரிக்கிரகாச்ச வைதிகாலான பரிகிரகம் படங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை இது வைதிக பட்சம். அதனால அத்தியந்தம் அனபேக்ஷா சர்வாத்தனா அதை வந்து அந்த பட்சத்தை அப்பிராமணிகமா தள்ளிடணும். அங்க வந்து பாஷ்யம் நிறைய மொழியோ அதுக்கு முன்னாடி சாங்கிய கண்டனம் வந்திருக்கு. சாங்கிய பட்ச கண்டனம் வருத்த அதுல வந்து அவளுடைய பிரதான காரணமாகத்தான் கண்டனம் பண்றோம். அவளுடைய தத்துவத்தையே கண்டனம் பண்றோம். ஆனாலும் கூட இந்த மகத்தீர்காதிகள கடைசி சூத்திரம் அபரிக்கிரகாச்சு அத்தியந்த மனபேக்ஷான்னு அங்க சொல்லும் பொழுது சாங்கிய பட்சத்திலேயாவது வைதிகால் அங்கீகரிக்கக்கூடிய சத்காரியவாதத்தை ஒத்துருக்கா. சத்காரியவாதத்தை ஒத்துருக்கா. ஆனால் இவ சத்காரியவாதத்தை ஒத்துக்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம சத்காரியவாதம் எல்லாம் சொல்லியிருக்கோம், பின்னாடியும் வரப்போகுது எல்லாம். இப்போ இந்த சத்காரியவாதம் ஒத்துருக்கா. அத மாதிரி அவானும் நம்மள மாதிரியே பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் இந்த மூணுத்து தான் பிரமாணமா அவ ஒத்துருக்கா. மூணுத்து தான் அவ பிரமாணமா ஒத்துருக்கா நம்மள மாதிரியே. அத மாதிரி சுதப்பிராமணியவாதம் வரப்போகுது. அந்த சுதப்பிராமணியவாதத்தையும் அவ அங்கீகரிச்சிருக்கா. அதனால சாங்கிய பட்சத்தை கூட ஒருவாறு அங்கீகரிக்கலாம். ஆனால் இவ இருக்காளே வைசேஷிகள் அசத்காரியவாதத்தை ஒத்துருக்கா. ஈஸ்வரனை ஒத்து அவன் சாங்கியன் ஈஸ்வரனையே ஒத்துக்கல. ஈஸ்வரனையே ஒத்துக்காட்டா கூட சத்காரியவாதத்தை ஒத்துருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்கீகரிக்கலாம். ஆனால் இவ ஈஸ்வரனை ஒத்துண்டா கூட ஈஸ்வரன் உபாதான காரணமா அங்கீகரிக்கல. அது மாதிரிலாம் சொல்லி இவ பட்சத்துல சர்வாத்தனா தள்ளிப்படணும் அப்படின்னுட்டு அங்க கட்டி கண்டிக்கிற சூத்திரகாரம் எம்பிரமான. அதே மாதிரி இங்க இந்த யாதவ பிரகாசால கண்டனம் பண்ணச்ச எம்பிரமானாருடைய திருவுள்ள இது என்ன அப்படின்னு வேதாரசங்கிரகத்துல அது சாட்சிட்டார். வேதாரசங்கிரகத்துல பிரம்ம அஜான பக்ஷாதபி பாபியானையும் வேதாபேத பக்ஷகான்னு சாட்சிருக்கார். அதனால பிரம்ம அஜான பட்சத்திலேயாவது அவ நேர்மேதா சொல்றா எல்லாம் பொய் அப்படின்னு அதை கண்டனம் பண்ண முடியுது நம்மளால. ஆனா இங்க அப்படி இல்லையே. இவா நம்ம கொண்டவெல்லாம் ஒத்துண்டு. ஆனா கடைசியில இந்த மாதிரி விபரீதமா அவ கல்பிக்கிறா. இவா விபரீதமா கல்பிக்கிறதுனால சரீராத்ம பாவத்தை ஒத்துக்கல. ஆனா பிரம்மத்தில் நிரவயமான பிரம்மத்துல மூன்று சக்திகளாக இருக்குது. அது சத்தியமா இருக்குது. வேதமும் சத்தியம் அபேதமும் சத்தியம் அப்படின்லாம் சொல்லி இந்த விபரீதமான கற்பனைகள் இருக்கிறதுனால இவெல்லாம் வேத பாஷ்யாள் மாதிரி. வேத பாஷ்யாள் மாதிரிதான். வேத பாஷ்யாள்னா என்ன சொன்னாக்க பௌத்தாள் ஜெயினாள் சார்வாக்காள் அத மாதிரி. நம்ம பசுபதி மதம் இருக்கே பாசுபதம் சைவ மதம் அதையும் அதை மாதிரி நாம் தள்ளிவிடும். அந்த மாதிரிதான் இதுவும். அதனால இதை அங்கீகரிக்கவே கூடாது. அங்கீகரிக்கவே கூடாதுன்றதுனால இந்த யாதவ பிரகாச பட்சத்தையான கிட்டத்தட்ட நம்ம ஒத்துட்டா மாதிரியே இருப்போம். ஒத்துன்னுட்டு விபரீதமான கற்பனைகள் அனைத்தும். அதனால இதை அங்கீகரிக்கவே கூடாது. இந்த பட்சம் பாபியான் பட்சம். பாபியான் ரொம்ப நீச்சமான பட்சம் இது. அதனால இதை ஏத்துக்கவே கூடாது அப்படின்னுட்டு சொல்லி இந்த பட்சத்தை கண்டிக்கிறார். இங்க இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். ஜீவாஹ பிருத்யாதி பூதேஷு அனவ இவ மிதோ வேதவந்தஹ ஸ்வதோமி சன்மாத்ர பிரம்மபாகாக ததிஹ நியதயஹ சுஸ்திதாஹ இதி அயுக்தம் ஐக்யஸ்யாபி அக்ஷதத்வாம் அனவதிஜசதி பிரம்மணி ஸ்யாத் அவத்யம் சத்யம் சச்சேதி அபிஜ்ஞைஹி பஹிஹி அகணி மனுஷாவாதத்தோபி ஏஷ பக்ஷ அப்படின்னு ஸ்லோகம் வியாக்கியானம் பாருங்க. பிரத்யாதி பூதேஷு நம்ம பாஞ்ச பூத பட்சத்தை ஒத்துருக்கோம், அஞ்சு பூதங்கள்னு. அவைகள்ல பிரதிவி முதலான பூதங்கள்ல அணவைவ அணுக்களையும் மாதிரி, ஏன்னா நம்ம அம்சங்கள்லாம் ஒத்துருக்கோம் முடியும், நாமளும் ஒத்துருக்கோம். அதனால பிரதிவியாதி பூதங்கள்லாம் எப்படி அவயவங்களோட இருக்குதோ, சாவயவங்களா இருந்ததோ, அவைகள்ல வந்து பரமாவங்களும் நம்ம ஒத்துட்டு இருக்க முடியும். அதுமா அனந்தங்களான அவயவங்கள் அதுல இருக்கு, எண்ணிக்கையற்ற அவயவங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இல்லையோ ஒரு கையில ஒரு பிடி மண் எடுக்கிறோம், எடுத்தாலும் இது எத்தனை மண் இருக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவுன்னு சொல்ல முடியும். அது அனந்தங்களா இருக்கு, அது ஒவ்வொருத்தரையும் ஒரு மண்ணுல இருந்தா கூட அதுல எவ்வளவு அவயவங்கள் இருக்கு. அதனால எதா அனந்தானி எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் சன்மாத்திர பிரம்ம பாகாக, சன்மாத்திரமா இருக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மத்துல இவைகள்லாம் இந்த ஜீவன்கள் ஜீவன்கள்லாம் அப்படி இருக்கு, ஜீவன்கள்லாம் அம்சங்களா இருக்கு. நாம கூட ஒத்துக்கிறோம் ஜீவன்கள்லாம் அம்சங்கள் தான். அம்சம்னா என்ன அர்த்தம், பிரம்மஸ்வரூபத்துல இல்ல. அங்க வந்து சுகப்பிரகாசிகள் அம்சாதிகரணத்துல சொல்லும் பொழுது நீ வந்து விசிஷ்ட வஸ்துக்கு ஏகதேசமா இருக்குதுன்னு சொல்றியா, அல்லது சுரூபத்திலேயே ஏகதேசம் சொல்றியா? விசிஷ்ட வஸ்துனாக்க என் உடம்பு, என் உடம்புன்றதுல எனக்கு ஆத்மா, எனக்கு இந்த உடம்பானது அவயவமா இருக்கு, அது விசிஷ்ட வஸ்து தான். பிரிக்க முடியாமல் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கக்கூடிய வஸ்து உடம்பு, அதுல அவயவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி பரமாத்மா, பரமாத்மாவிட்டேந்து பிரிக்க முடியாத அம்சங்களா இருக்கு அவ அப்படின்ட்டு அங்க சொல்ற அம்சாதிகரணத்துல சுகப்பிரகாசிகள். அதுக்கு உத்தமர் சுவாமின்னா ரொம்ப அற்புதமா வியாக்கியானம் பண்றா, அதிகாரியும் தஸ்மாத் ஜீவோ விசிஷ்டே பகவதி குணவது சத் பிரகாராம்ச அப்படின்னு சாச்சிருக்க. அதாவது விசிஷ்டமான பிரம்மத்துல எப்படி பெருமாள்கிட்ட பிராட்டி நித்திய வீஷாதிகன் மாதா விஷ்ணோஸ்ரீ அனபாயினி எப்பொழுதும் திரிக்க முடியாம இருக்கா ரெண்டு பேரும் பெருமாளும் பிராட்டியும். அது மாதிரி பெருமாளும் திருக்கல்யாண குணங்களும் பிரிக்க முடியாதவாளா இருக்கா, பெருமாளையும் திருக்கல்யாணமையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஜீவனும் பிரிக்க முடியாம இருக்கான், பிராட்டி வேற பெருமாள் வேறுதான் ஆனா பிரிக்க முடியாம இருக்கா, கல்யாண குணங்கள் வேற பெருமாள் வேறுதான் ஆனா பிரிக்க முடியாம இருக்கு. அந்த மாதிரி ஜீவராசிகளும் பிரிக்க முடியாத அம்சங்களா இருக்குன்னு நம்ம சித்தாந்தம். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னாக்க பிரம்மஸ்வரூபத்திலேயே இருக்குன்னு அவன் சொல்றாங்க. அதனால சன்மாத்திர பிரம்ம பாகாக, சன்மாத்திரம் சத்து என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மம், அதுக்கு பாகங்கள் அவயவங்களாக அமீ ஜீவாக இந்த ஜீவன்கள்லாம் அப்படி இருக்குது. அதனால சன்மாத்திர சுரூபமான பிரம்மம் அதுல அம்சமா இருக்குது இல்லைங்கள்லாம். அப்ப சுரூபைக்கம் வச்சுக்கணும், அது மிதாக சொதக, மிதாகன்னா பரஸ்பரம் அர்த்தம், பரஸ்பரம் சொதக சுவாபதையவ அதன் சுவாபாவிகமாவே இருக்குது இதெல்லாம், சுவாபாவிகமாகவே இவைகள்லாம் அம்சங்களா இருக்குது. அதனால பேதங்கள் இருக்குது, பரஸ்பரம் பின்னங்களா இருக்குது, பேதங்கள் தான். ஜீவன்களும் பரஸ்பரம் பின்னமாக வேறுபட்டு இருக்கா, அந்த சன்மாத்திரமான பிரம்மமும் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு இருக்கு. அதனால் அது இவ்வாறு சொல்றதுனால பேதமானது சுவாபாவிகமா இருக்கிறதுனால ஈக இங்க பிரபஞ்சத்துல நியதிகள் நியமங்கள் சுகதுக்கங்கள் ஆகும். போன ஸ்லோகத்துல அவன் பாஸ்கர பட்சிகள் சொல்லச்ச வந்து ஜீவன்கள்லாம் பின்னமா இருக்குது, பரஸ்பரம் வேறுபட்டுதான் இருக்கு. ஏன் வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா தி ஸ்மிருதி இச்சா சுகாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றது புத்தி ஸ்மிருதி இச்சா சுகாதிகள் எல்லாம் பிரதி நியதமா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நியதமா இருக்கு அப்படின்னு அப்ப சொல்றோம். போன ஸ்லோகத்துல பாஸ்கர கண்டனம் பண்ணுச்சு. நாங்கதான் ஒத்துக்கிறவன் அப்படின்றா யாதவ பிரகாஷன். இத மாதிரி இந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே இவைகள்லாம் இருக்கிறதுனால அவைகள்லாம் தனித்தனியா இருக்கு. தனித்தனியா இருக்கிறதுனால வேதங்கள் சுவாபாவிகமா இருக்குது. அதனால இது வந்து எந்த ஒரு விரோதமும் கிடையாது. அதனால நியதையாக அதாவது சுகதுக்காதி வியவஸ்தைகள்லாம் சுஸ்திதா பிரதிஷ்டிதமா இருக்கு. இவனுக்கு இந்த சுகம், அவனுக்கு அந்த சுகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம், இப்படி எல்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு. அதனால ஜீவேஸ்வர பேதம், அது மாதிரி ஜீவன்களுக்குள்ள பரஸ்பர பேதம் இதெல்லாம் சுவாபாவிகமா இருக்கிறதுனால எல்லா நிலை எல்லா வியவஸ்தைகளும் சரியா நமக்கு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்குதான் மூணு விதமான சக்திகள் இருக்குது, பிரம்மஸ்வரூபத்திலேயே இருக்கு அப்படின்னா அவ சொன்னான். அதை கண்டனம் பண்ற இதி அயுக்தம், அது தவறான வாதம். என்னக்கா ஐக்கியாபி நீ வேதத்தை எப்படி சுவாபாவிகமா ஒத்துண்டியோ அவேதத்தையும் நீ சுவாபாவிகமா ஒத்துருக்கியே, ஐக்கியாபி அக்ஷதத்வா அதுவும் சுவாபாவிகமா இருக்கிறதுனால அது இருக்குன்னு தான் அர்த்தம் தான் சொல்றேன். சம்ரட்சிதமா இருக்குது, ஐக்கியம் கூட சம்ரட்சிதம், அது ஸ்திரமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால சதி சத்தின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், இருக்கிறதுன்னா என்னது பிரம்மம்னு அர்த்தம், சன்மாத்திரம்னு அர்த்தம். சன்மாத்திரமான தோஷமே இல்லைன்னு நான் சொல்றேன், பிரம்மத்துக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்றேன். அந்த சதி பிரம்மத்துல அனவதி, அது அனவதினா எல்லையற்றது, எல்லையற்ற அவத்தியம் வந்துடும்னு அர்த்தம். அவத்தியம்னா தோஷங்கள், எல்லையற்ற தோஷங்கள் பிரம்மத்துக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீ அபேதத்தையும் ஒத்துருக்கியே சுவாபாவிகமா ஒத்துருக்க, இயல்பாகவே சத்தியமாக பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் அபேதம் இருக்குது, பேதம் இருக்குது, நீ ஒத்துட்ட ரெண்டும் சத்தியம் நீ சொல்லிட்ட. அப்படி ஒத்துன்றதுனால இந்த தோஷங்கள் கூட உண்மையா இருக்குன்னு ஒத்துக்கும்படியா இருக்கு. அப்படி ஒத்துண்டியானாக்க அப்போ ஜீவனுக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ ஐக்கியத்தை நீ ஒத்துன்றதுனால சுரூபைக்க ஒத்துருக்க, அதனால இதுகளுக்கு இருக்கிற தோஷங்கள்னு பரமாத்மாவுக்கும் வந்துட்டு அப்படின்னு தான் நீ ஒத்துக்கணும். சச்ச அந்த அவத்தியம் தோஷம் எண்ணற்ற தோஷம், இவ்வளவுதான் தோஷம் இல்லை, எல்லையற்ற தோஷமானது கூட சத்தியம் உண்மை, அது அபாதிதம், பாதிக்கவே பாதிக்கல, எல்லா தோஷங்களும் இருக்கு. அந்த தோஷங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு எப்பொழுதும் இருக்குன்னு ஒத்துபடியே ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒத்துண்டியானாக்க அப்போ வேதாபேதவாதியினுடைய சித்தாந்தம் என்னவோ அதே தான். பாஸ்கர வேதாந்தி சொன்ன மாதிரி ஏன்னா அவன் அவுபாதிய பேதம் சொன்னான், அவனால் பரவாயில்ல அவுபாதிய பேதம் தான் சொன்னான், அதனால நான் தோடன்னு சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன சொல்லிட்ட, வேதமும் சத்தியம் அவேதமும் சத்தியம், சுரூபத்திலேயே பிரம்மன் பிரம்ம சுரூபத்திலேயே இவைகள்லாம் இருக்கு, அதனால நீ வந்து அபேதத்தை நீ ஒத்துருக்க. இப்படி ஒத்துருக்கிறதுனால எல்லா தோஷங்களும் சத்தியம் அப்படின்னு நீ ஒத்துதா இருக்கு. அதனால பிரம்மத்துக்கு தான் தோஷங்கள் தான் இருக்கு, அதனால சத்தியம்னு அங்கே அபாதிதமா இருக்குன்னு ஆயிடும். இதி என்ற காரணத்தினால அபிஜ்ஞி, அபிஜ்ஞானாக்க விதேகமான ஞானத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட விதேகமான ஞானங்கள், ஜீவ தத்துவத்தை தெரிஞ்சின்றவா, பரமாத்ம தத்துவத்தை தெரிஞ்சின்றவா, அத்தேதன தத்துவத்தை தெரிஞ்சின்றவா, அது மாதிரி வேதாத்தத்தை நல்லா தெரிஞ்சுட்டவான்னு அர்த்தம். இந்த விவேகிகள்னாலே ஏஷ பக்ஷ, இந்த சுவாபாவிகமான வேதமா இருக்குது அபேதமா இருக்குதுன்னு அவத்தன் இருக்காளே யாதவ பிரகாச பட்சம், இந்த பட்சமானது மனுஷாவாதத்தோப்பி. மனுஷாவாதத்தோட என்ன அர்த்தம்? மனுஷான பொய், இந்த பிரபஞ்சமே பொய்யானது அப்படின்னு ஜெகன் மிச்சாத்வாதிகள் அவா பட்சத்தை கூட முத்துண்டலாம் போல இருக்கு. அந்த சங்கராச்சாரிய பட்சம் வருகிறதே சாங்கர பட்சம், அதை காட்டிலும் பகிஹி அகணி, பகிஹி வெளியில வேதவாக்கியம் வேதவாக்கிய பட்சமாக அகணி நினைக்க எண்ணப்படுகிறார்கள், பரிகணம் பண்ணப்படுறா. அப்படி படுறதுனால இது எந்த விதத்திலையும் இது சரியில்லை. இந்த பட்சம் இப்படி சரியில்லாத பட்சத்தை எதுக்கு நீங்க அங்கீகரிக்கிறீங்களோ? ஆகினால யாதவ பிரகாச பட்சம்ன்றது சர்வாத்தனா தூஷிக்கப்பட வேண்டியதே. ஒரு விஷயம் இருக்குது, சங்கராச்சாரியன்றவர் எம்பெருமானாரு காட்டிலும் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அது மாதிரி பாஸ்கர பட்சங்கள்லாம் அது மாதிரிதான், அவருடைய கிரந்தங்களை பார்த்துதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். சங்கராச்சார பட்சத்தினா கிரந்தங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டனம் பண்றோம். ஆனா யாதவ பிரகாச பட்சத்தையோ எம்பெருமானார் சாட்சா கேட்டு இருக்க, அவர்கிட்ட உபதேசம்லாம் வாங்கிட்டு வாசித்தோம். அதனால அவ பட்சத்தெல்லாம் நிறைய தோஷங்கள்ன்றத நேர அனுபவிச்சுட்டே எம்பெருமான. அதனாலதான் பாபியானையும் வேதாவேத பட்சவாதக பட்சாக அப்படின்ட்டு வேதாந்தங்கிட்டு தாக்கிட்டாரு. அதனால இந்த சர்வாத்மனா இந்த சித்தாந்தமானது பகிஷ்கரிக்கப்பட வேண்டும், இது அங்கீகரிக்கவே கூடாது அப்படின்னு யாதவ பிரகாச பட்சத்தை கடப்பட. இப்ப சுலம் தெரிவிக்கலாம், ஜீவாக பிருத்யாதி பூதேஷோ அனவ இவமிதாக வேதவந்த ஸ்வதோமி தன்மாத்திர பிரம்மபாகாக சதிக நியதய சுஸ்திதாயுத்யயுக்தம் ஐக்கியஸ்யாபி அக்ஷதத்வாத் அனவதித சதி பிரம்மணி ஸ்யாத் அபத்யம் சத்யம் சச்சேத்ய விஜ்ஞைஹி பஹிரகணி மிருஷா வாததோபி ஏஷ பக்ஷஹ. கபிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்வத் குரு பரம்பராயே நமஃ. அரே.